கண்ணே தலைமானே கன்னிமயிலன கண்டேனுனை நானே கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டேனுனை நானே அந்தின் பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ராரு ஓராரிரு கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டேனுனை நானே அமைதி ஏழை என்றால் அதிலொரு அமைதி நீயோ கிளிப்பேடு மண் பாடும் ஆனந்த குயில் பேடு ஏனோ தெய்வம் சரி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டேனுனை நானே அந்தி பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ராரு ஓராரிரு ராரி ராரு ஓராரிரு கனவினை வளர்த்தேன் கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன் உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதானின் என் சந்நிதி கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டேனுனை நானே